ಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಕಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥಸಮಾರಂಭಾಂ ನಾತಯಾಮುನ ಮಧ್ಯಮಹಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಯೋನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಕ್ಮರುಕ್ಮ ವ್ಯಾಮೋಹರಸ್ತೈತರಾಣಿ ತೃಣಾಯಮೇಣೇ ಅಸ್ಮದ್ಗುರೋತ್ ಭಗವತೋಸ್ಯತೇಹೈಕಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪತ್ಯೇ ಇನ್ನಮುದಂ ಊಟ್ಟಿಹೇಂಗೇವಾ ಪೈಂಗಿಳಿಯೇ ತೆನ್ನರಂಗಂ ಪಾಡವಲ್ಲ ಸೀರ್ಪೆರುಮಾಳ್ பொன்னம் சிலை சேர் நுதுலியர்வேல் சேரலர்ஹோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. சிவபதியான பகவான் திருவேங்கடமுடியானுடைய குலசேகராழ்வார் அருளி செய்த அந்த ஊனேறு செல்வத்து பதிகம் நம்ம அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு பதிகத்திலையும் திருவேங்கடமலையிலே எப்படி இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்னென்ன. திருவேங்கடமுடியானுக்கும் அங்க வரும் பக்தர்களுக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு திருமலையிலே எப்படியாவது இருந்து நிரந்தரமாக வாசம் பண்ண வேண்டும், அதுவே மோக்ஷம் அப்படின்ற போலே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிட்டு வரார். அதுல ஏழாம் பாட்டில் காணாராய்ப்பாயும் கருத்துடையேனாவேனே அப்படின்னு காணாராய் திருமலையிலே ஒரு ஆறாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஆசை வந்தாலே போரும், அதுவே நமக்கு பெரிய பாக்யம் அப்படின்னு சொல்றார். ஆனா பெருமாள் கேட்கிறார், நதியா இருக்கிறது சரி, ஆனா கோடை காலத்துல வற்றி போயிடுமே அப்படிங்கிறார் ஆழ்வாருக்கு. ஆஹா, அப்படி இல்லையே, கஷ்டம் கஷ்டம், வேற வரன கேட்கலாம். என்ன அப்படின்னா, நிரந்தரமாக திருமலையில இருக்கணும். ஒரு ஆறு மாசம் திருமலையில இருக்கேன், அதுக்கப்புறம் வேற எங்கேயோ இருக்கேன் அப்படின்னா கூட அதுலயும் அவருக்கு இஷ்டம் இல்லை, எப்பயுமே இருக்கணும் அப்படின்றதுனால இந்த எட்டாம் பாட்டில் நெறியாய் கிடக்கும் நிலையுடையேனாவேனே அப்படின்னு திருவேங்கடமலைக்கு செல்றோம் இல்லையா, அந்த ஒரு நெறி அந்த பாதையாகவே நான் ஆகிடுறேன் அப்படிங்கிறார் பாசுரம். பிற ஏறு சடையானும் பிரமனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி குறைமுடிப்பான் மறையானான் வெறியாகார் தன் சோலை திருவேங்கடமலை மேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையே நாவேனே அப்படின்னு. பிறையேறு சடையானும் அப்படின்னு சந்திரசேகரான சிவபெருமான் சந்திரத்தை தலையிலே தரித்திர ஜட்டாமுட்டமாக இருக்கிற சடையான் அப்படின்ற ருத்ரன், அந்த ருத்ரன் பிரம்மா பிரமனும் இந்திரனும், பிரம்மா இந்திராதிகள்லாம் முறையாய பெருவேள்வி அப்படின்னு பெரிய பெரிய யாகம் பண்ற அந்த யாகத்தினுடைய பலனாகத்தான் பகவான் குறைமுடிப்பான் மறையானான் அப்பேற்பட்ட பெருமாள் அவளுடைய குறையை தீர்க்கிறான், அந்த பதவியை கொடுக்கிறான். அந்த பிரம்மா ருத்ரன் இந்திரன் அப்படின்றதெல்லாம் பதவி. இந்த ஒரு காலத்துல சிருஷ்டி காலத்தில் இருக்கிற பிரம்மா அடுத்த சிருஷ்டியிலையும் அதே அவரே தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. இந்த சிருஷ்டியில யாரு பல யாகங்கள் பண்ணி நிறைய புண்ணியம் பண்ணி வச்சிருக்காளோ அதுல ஒருத்தர் பகவான் தேர்ந்தெடுத்து அவருக்கு அந்த பிரம்ம பதவியை கொடுப்பார். அதனால இதெல்லாமே பதவி. அவளுக்கு அந்த பதவி எப்படி கிடைச்சதுன்னா, பெருவேள்வி அப்பேற்பட்ட யாகங்கள் பண்ணி அந்த யாகத்துக்கு பலனாக பகவான் அவளுடைய குறையை தீர்த்து அந்த பதவியை குடிக்கிறான். அவர் யார் அப்படின்னா, பகவானே மறையானான் அப்படின்னு வேத பிரதிபாதியனாகிறான் பகவான். வேதஸ்வரூபி சாட்சாத் திருவேங்கடமுடியார். வெறியார் தன் சோலை திருவேங்கடமலை மேல் அப்படின்னு, இங்க வெறியார்னா வாசனை, அப்பேற்பட்ட பரிமளம் மிக்க வாசனையுள்ள தன் சோலை அப்படின்றது குளிர்ச்சியான சோலை, அந்த சோலைகள்லாம் நிறைந்திருக்கணும் திருவேங்கட மலை மேல். நெறியாய் கிடக்கும் அப்படின்னு அந்த ஸ்ரீவாரி பாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸ்ரீவாரி மிட்டா அலிபிரி அப்படின்ற சொல்ற இடத்திலிருந்து திருமலைக்கு செல்லும் அந்த பாதை இருக்கே, படிக்கட்டாக போக பாதை, அந்த பாதையாகவே நான் இருக்கேன் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். ஏன் பாதையாக அப்படின்னா, பெரிய பெரிய கல்லுமலையாக இருந்தா கூட அதை எடுத்துட்டு போயிடுறான், இடிச்சு எடுத்துட்டு போயிடுவா. நாளைக்கு ஏதோ எங்கேயோ மண்டபம் கட்டணும் அப்படின்னு, அந்த மண்டபம் பெருமாளுக்கு தான் கட்டுவான்னு என்ன நிச்சயம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு கட்ட போறா, ஒரு மாளிகை கட்டுறா, அதுக்காகலாம் இருக்கக்கூடாது. அதே போல புஷ்பமாக இருந்தாலும் அவா பறிச்சுட்டு போயிடுவா, சரி காணாராயிருப்பேனா நதி கூட வற்றி போகக்கூடும், ஆனா இந்த பாதைன்றது என்னைக்கும் மாறப்போறது இல்லையே. எல்லாரும் திருமலைக்கு சேவிக்க வரவாள்லாம் இந்த பாதையில தானே நடந்து வருவா அப்படின்ற எண்ணத்துல, அதில்லாம நித்திய கைங்கரியமாகவும் இருக்கும், பாகவதோத்தமர்கள்லாம் வந்து செல்லும் வழியாகவும் இருக்கும் அப்படின்னு அந்த அனுபவத்தோட ஆச்சரியத்தோட அந்த பெருமாள் போற அந்த பாதையாக நெறியாய் கிடக்கும் அப்படின்னு நிலையுடனே நாவேனே அப்படின்ற அந்த மனசுல இருக்கிற நிலை பெற்று நான் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுகிறேன். அப்போ எட்டாம் பாட்டில் அப்படின்னு பெரிய பரகால சுவாமி வியாக்கியானத்துல காணாராய் பாய வேண்டும் திருமலேலே என்று காத்தளித்தார் கீழ்பாட்டில், இதுக்கு முன்னாடி பாட்டில் காணாராய் இருக்கணும்னு, நிதாக காலத்திலே அப்படின்னா கோடை காலத்திலே அது சோஷித்து போகவும் கூடுமாகையாலே திருமலையிலே வாசத்துக்கு சில கால விசேஷங்களாலே விச்சேதம் வரக்கூடும் என்று அப்படின்னு, சில காலம் மட்டும்தான் இருக்கக்கூடும், காணாராயிருந்தா சில நாள் தான், கோடை காலத்தில் அது வற்றி போகும் சோஷித்து போகும் அப்படின்றது வற்றி போகும், அதனால இது விச்சேதம் சில காலத்துக்கு விச்சேதம், கொஞ்ச நாள் கூட இருக்க முடியாதுன்னா அப்ப அது வேண்டாம், அதனால அங்கே விச்சேதமாகமாயிருக்கும் ஜென்மத்தை விரும்புகிறார் அப்படின்னு, அங்க விச்சேதமே இல்லாத எப்பயுமே இருக்க வேண்டும் என்ற அப்பேற்பட்ட ஜென்மத்தை விரும்புகிறார், விச்சேதமே இல்லாம அங்கேயே திருமலையிலே நித்தியவாசம் பண்ண வேண்டும், அப்ப திருமலைக்கு செல்லும் மார்க்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். ஒரு காலமும் விச்சேத பிரசக்தி இல்லையே திருமலையிலே செல்லும் மார்க்கமாக இல் அப்படிங்கிறார், அப்படி இந்த ஆசைப்படுறார் அப்படி. இப்ப வந்து பாசுரத்தின் வியாக்கியானம் பெரிய பரகால சுவாமி, பிறையேறு சடையானும் அப்படின்னு சசிபிரி ஜட்டாதரனான ருத்ரனும் கலாமாத்திரமான சந்திரனை ஜட்டாஜூட்டத்திலே தரிக்கிறான் என்று ஒரு பிரசித்தியை இருக்கிற சிவனுக்கு அப்படின்னு சிவபெருமான் ஜட்டாஜூட்டனாக இருக்கார், அவருடைய அந்த சிரசிலே ஜட்டத்திலே சந்திரனை தரிச்சென்றிருக்கார், அதுக்கப்புறம் அவருக்கும் ஜனகத்தையா பிரசித்தனாய் நான்முகனும் அப்படின்னு அவரையே சிருஷ்டிச்சது நான்முகன், ஆழ்வார்லாம் சொல்ற மாதிரி தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என்று சதுர்முகனும் அப்படின்னு அவர் சங்கரனை படைத்த அந்த பிரம்மா, இவர்களைப் போலே ஸ்வர்கலோகாதிபதியான தேவேந்திரனும் அப்படின்னு, இவர்களைப் போலே பெருமாளே இவரை தேவேந்திரனாக பட்டத்தை கொடுத்து வச்சிருக்கான் இல்லையா, அப்பேற்பட்ட சொர்க்காதிபதியான தேவேந்திரன் அப்படின்னு இவா மூணு பேருக்கு விசேஷமாகவே இங்க வியாக்கியானம் பண்ற காரணம் என்னன்னா, இவாள்லாம் என்ன பெரிய மகா யாகம் பண்ணா, அந்த யாகத்துக்கு பலனாகத்தான் பகவான் இந்த காலத்திலே இவாளுக்கெல்லாம் இந்த பதவியை கொடுக்கிறான். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, பகவானே யஜ்யஸ்வரூபன், அந்த யஜ்யத்தை ரட்சிக்கிறவனும் பகவானே, அந்த யஜ்யத்திலே பலனை கொடுப்பதும் பகவானே, அந்த பகவானையே நினைச்சு யஜ்யம் பண்ணா பகவானே பலனாகவும் ஆகிறான் அப்படின்றது. அப்ப வந்து ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேயே சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் அக்னோ சமித்தா ஸ்ரீ சப்ததந்தோஹோ ஆதஸ்திவான் மந்திரமயம் சரீரம் அப்படின்னு மந்திரமாக இருக்க அந்த மந்திரஸ்வரூபியாக இருக்கிறார் பகவான், அவருக்கு அவர்தான் நம்ம ஹவிசு சமர்ப்பிக்கும் போது சாட்சாத் ஹயக்ரீவன் தான் முதல்ல அந்த ஹவிச யஜ்யத்துல வாங்கி, எப்பேற்பட்ட யஜ்யமானாலும் அந்த ஹவிச சம்ஹித முதல்ல வந்து ஸ்வீகரிக்கிறது ஹயக்ரீவன், அதுக்கப்புறம் அக்னி பகவான் மூலமாக மற்ற தேவதைகளுக்கெல்லாம் அந்த ஹவிசை தரார் அப்படின்னு. தேவர்களுக்கெல்லாம் சக்தி எப்படின்னா, இந்த பூலோகத்தில் நம்ம பண்ற யஜ்யத்தினாலதான் அவளுக்கு சக்தி, அதனாலதான் தர்மம் பண்ணதான் நல்ல மழை பெய்யும், அப்பதான் அந்த தேவர்களுக்கு சக்தி வரும். அப்ப எல்லா காலமும் அந்த அந்த தேவதைகளுக்கு நல்ல பலம் வரும்பொழுதுதான் அவ சமிருத்தியாக இருப்பா, நமக்கு சமிருத்தியை கொடுப்பார்கள். அப்போ அவளுக்கு அந்த ஹவிசு எப்படி போய் சேரும் அப்படின்னா, நம்ம அக்னியிலே கொடுக்கிற அந்த ஹவிச முதல்ல ஹயக்ரீவர் பகவான் வாங்கிட்டு அந்தர்யாமியாக இருக்கிற தேவர்களுக்கு அவரே தான் சேர்ப்பேர் அப்படின்னு, அதனால யஜ்ஞத்துக்கு ரக்ஷணமாகவும் இருக்கிறது பகவான், யஜ்ஞத்துக்கு ஏதாவது ஆட்டங்கம் வந்தாலும் பகவானை பிரார்த்தித்தால் அவரே தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். எப்படி வந்து பிரம்மா காஞ்சிபுரத்தில் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணும்பொழுது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதெல்லாம் காப்பாத்தி கொடுத்ததும் பகவான் தான், அதனால யஜ்ஞ ரட்சகனாக இருக்கான், யஜ்ஞ ஆகுதியும் வாங்கறதும் அவனே, அது இல்லாம யஜ்ஞ பலனாகவும் இருக்கான், இது சாட்சாத் பகவான் தான் அப்படின்னு அக்னேய நமஹ இந்திராய சுவஹான்னு எது சொன்னாலும் அது அந்தர்யாமியான பகவானுக்கே அப்படின்னு சமர்ப்பித்தால் அப்ப பகவானே அதுக்கு பலனாக தேவராஜனாக வரதனாக வந்து அனுகிரகம் பண்றான். அந்த யஜ்ஞத்துல சொல்ற விதமாக அந்த தேவத்தையை நினைத்து பண்ணா அதுக்கு என்ன பலனோ அந்த பலனையும் கொடுக்கறதுக்கு சாட்சாத் பகவானே தான் கொடுக்கறதுனால இவாளுக்கெல்லாம் இந்த பதவி, பிரம்ம பதவி, ருத்ர பதவி, தேவேந்திரனுக்கு இந்திர பதவியெல்லாம் எப்படி வந்ததுன்னா, இவா பண்ண பெரிய வேள்வி, அந்த வேள்வியிலே சந்தோஷப்பட்டு குறை முடிப்பான், அவளுடைய குறைகள் முடித்து அவளுக்கு அந்தந்த பதவியை பகவான் குடிக்கிறான். இவரே யஜ்ஞ ரக்ஷகன், அப்புறம் யஜ்ஞத்துக்கு பலனாகவும் யஜ்ஞ ஆகுத்தியாக ஸ்வீகரிக்கிறவாகவும் இருக்கிறதுனால மறையானான் அப்படின்னு பகவானே வேதஸ்வரூபியாக இருக்கேர் அப்படின்னு பெரியபிரகாச சுவாமி சொல்லும்பொழுது, வேதஸ்வரூபியானவனான வேத பிரதிபாத்தியன் என்று தாத்பரியம், வேத பிரதிபாத்தியன் என்று தாத்பரியம் இங்கே அப்படின்னு ஆழ்வாருடைய தாத்பரியம் அதுதான் அப்படிங்கிறேன். அப்பேற்பட்ட சாட்சாத் பகவான் வேதஸ்வரூபியான், அவன் எழுந்தருளியிருக்கிற பரிமளம் கந்தம் வீசும் சசிரமான சோலைகளையுடைய திருமலையிலே, அப்பேற்பட்ட கந்தங்கள் வீசிக்கொண்டிருக்கும் சோலைகள் சூழ்ந்திருக்கும் அப்பேற்பட்ட திருமலையிலே நெறியாவது யாகும் அப்படின்னு, நெறியாய் ஒரு பாதையாக இருப்பேன் அப்படின்னு, திருமலைக்கு போகும் வழியாக இருக்க கடவேன் என்கிறார். சகல பாகவதோத்தமர்களும் வந்து வழி நடந்து செல்லும் போது அவர்களுடைய பாத தூளிகை படும்படியான பாக்யம் பெறலாம் என்று திருவுள்ளம் அப்படின்னு ஆழ்வாருடைய நெறியாயிருப்பேனே அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அங்க ஒரு பாதையாக இருந்துட்டா நித்தியமாக இருந்துடலாம் அப்படின்றது மட்டும் அங்க அர்த்தம் இல்ல. அதனால திருமலையில ஒரு வாசம், நித்திய வாசம் இருக்கும் அப்படின்றது மட்டும் இல்ல. பெரிய பரகாலசாமி என்ன சொல்ற, அவருடைய திருவுள்ளம் என்னன்னா, சகல பாகவதோத்தமர்கள் வழி நடந்து செல்லும் போது அவர்களுடைய பாத தூளி படும்படியான பாக்யம் பெற வேண்டும் அப்படின்னு. அவள்லாம் அது நடந்து போவா இல்லையா, இவர் பாதையாக இருந்தா இவர் மேல நடந்து போவா, அந்த பாத தூளி அந்த மண் தூளிகள் தன் சிரசிலே தரிக்கலாம் அப்படின்னு அப்படி ஆழ்வார் அதை திருவுள்ளம் பற்றி ஆசைப்படுறாராம். இந்த நெறியாக இருப்பேன் அப்படின்னு பெருமாளை சேவிக்க முடியுமானா, பெருமாள் அந்த பாதையில வந்துட்டு போவார்னா இல்ல, அந்த பெருமாளை தன் ஹிருதயத்திலே வச்சிருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் செல்கிறார்களே அது இன்னும் பெரிய பாக்யம் அப்படின்னும். அந்த பாகவ நம்ம பார்த்தோம், குலசேகர ஆழ்வார் எப்படி பரம பாகவத பக்தி கொண்டவர் அப்படின்னு, அதனால அவர் அப்படியே ஆசைப்படுறார். அவர் ராஜாவாக இருந்தாலும் தன் சிரசிலே வைர கிரீட்டம் போட்டா கூட அவருடைய முகம் மலராதான். நம்மெல்லாம் ஒரு தலையில ஒரு கேப் போட்டுட்டாலே கண்ணாடியை ஒரு 5 மணி நேரம் இப்படி பார்த்து ஸ்டைலா இருக்கான்னு பாக்குறோம். அதுவும் அப்பேற்பட்ட கிரீட்டம் போடக்கூடிய அப்பேற்பட்ட ராஜா அவர், அதிகாரி, அந்த ராஜ்யம் இல்லையா, இந்திர பதவின்னு அந்த தலையில அந்த இந்திரனுக்கு சூட்டின அந்த கிரீட்டம் போட்டுண்டா இன்னும் எப்படி அந்த தலை கனம்தானே ஏறும் எல்லாருக்கும். ஆனா ஆழ்வார் சொல்றாரு, அந்த அலங்காரங்கள்லாம் எனக்கு வேண்டாம், அதுல என்ன இருக்கு, வைரத்திலையும் மணிலையும் என்ன இருக்கு, சாட்சாத் பரம பாகவதர்களுடைய பாத தூளி, அந்த பாத தூளி நம்ம சிரசிலே தரிச்சுண்டாத்தான் அதுதான் எனக்கு பெரிய அலங்காரம் அப்படின்னு ஆழ்வார் திருவுள்ளப்படுறாருனா, எப்பேற்பட்ட பரம பாகவதோத்தமர் இவர், அது இல்லாம பாகவதர்கள் மேல எப்பேற்பட்ட பக்தி கொண்டவர் அப்படின்னு பார்க்கணும். எப்படி பரதன் பகவானுடைய திருவடியை ஸ்ரீபாதுகையை தலையில தரித்தினான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா குலசேகர ஆழ்வார் என்ன, பரம பாகவதோத்தமர்களுடைய பாததூளி தன் சிரசிலே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேர் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம பார்த்தோம், ஸ்ரீ பாஷ்யக்காரர் எப்படி இந்த ஒவ்வொரு விஷயமாக குலசேகர ஆழ்வார் சொல்லும்படி கைங்கரியம் பண்ணேர் அப்படின்னு. பாஷ்யக்காரர் இந்த வழியில நடந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அதுக்கு ரெண்டு காரணம், திருமலையே சாட்சாத் பகவான் அப்படின்றதுனால அந்த மலையிலே கால வைக்க கூடாது, அது இல்லாம அது சேஷாத்ரின்னு சொல்லும்போது அது ஆதிசேஷனே அப்படின்னு சொல்லுவா, பகவானுக்கு பீட்டமாக இருந்து பெருமாளை தாங்கின்றிருக்கேர் அப்படின்னு. அது இல்லாம ஆழ்வார் வேற இப்படி மங்களா சாசனம் பண்றேன் அந்த படியா இருப்பேனா, அப்ப இந்த சாட்சாத் படி அந்த குலசேகர ஆழ்வார் ஆன ஆசைப்படியான சேர, அப்ப திருவடி எப்படி வைக்கலாம் அப்படின்னு, அதனால திருமலைக்கு நான் நடந்து வரமாட்டேன் அப்படின்னு இருந்தேன். அப்ப வந்து எல்லா பாகவதோத்தமர்கள்லாம் சொன்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்ப பாஷ்யக்காரே திருமலைக்கு வரல அப்படின்னா எல்லாரும் நினைச்சுப்பா திருமலையில திருமலை அந்த மலையில நம்மளுடைய பாதத்தை வைக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு யாரும் வந்து பெருமாளை சேவிக்க மாட்டான், அப்ப பெருமாள் கைங்கரியம் பண்ண மாட்டான், பெருமாள் கைங்கரியங்கள்லாம் நின்று போகக்கூடும் இல்லையா, அதனால நீர் அப்படி பண்ணக்கூடாதுன்ற, சரி நான் வரேன் அப்படிங்கிறார் பாஷ்யக்கார. சரி அப்ப நான் வரேன், ஆனா ஒண்ணு, நான் என்னுடைய பாதத்தை வைக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ண, முட்டி போட்டுன்னு நடந்துட்டு வந்தேரம். அப்பதான் அந்த எதிர வந்து சுவாமி திருமலை நம்பிகள் ஓடி வரேர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் சேவிக்கும் பொழுது, அப்ப முட்டி போட்டுன்னு வரதை பார்த்து இப்படி பண்ணலாமா நீர் அப்படின்னு, அப்புறம் எல்லாரும் முட்டி போட்டுட்டு தான் நடந்து வரணும், நடந்து வருதே கஷ்டம். இன்னைக்கு நம்ம எல்லாம் திருமலையில சொகுசாக வண்டியில போறோம், நடந்து வருதே கஷ்டம், அதுவும் எப்பயாவது பிரார்த்தனை பண்ணாதான் நம்ம அந்த நடந்து போறோம். அந்த நடந்து போறதே கஷ்டம், அதுல முட்டி போட்டுதான் போகணும்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நிறைய பேர் திருப்பி வராம போயிடுவாங்களே, இது தப்பு அப்படின்னு திருமலை நம்பிகள் சொல்றேன். சரி, பாஷ்யக்காரரும் சொந்த பூர்வாசிரமத்தில் மாமா, அது இல்லாம அவர் ஆச்சாரியன், பஞ்சாச்சாரியன்ல அவர் ஒரு ஆச்சாரியன், அதனால எழுந்து கை கூப்பித்து சரி அவருடைய திருவுள்ளம்படியே வந்து பெருமாளை சேவிக்க வரேன், நடந்தே வரேன் அப்படின்னு சொல்றேன். சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்றார், நீர் எதுக்கு மலையிலிருந்து வந்து என்ன கூப்பிடுறதுக்கு வரணும், நீர் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட பரம பாகவதோத்தமர்கள், சாக்ஷா திருவேங்கடமுடியானே தாத்தா அப்படின்னு கூப்பிட்டவராச்சே, அவருக்கு அப்பேற்பட்ட உகந்த கைங்கரியம் பண்ணக்கூடியவர், நீர் வந்து என்ன கூப்பிடணுமா, சாதாரணமா ஒருத்தனை அனுப்பிச்சு அவளை வர வைக்க கூடாதா, அவரை அனுப்பிச்சிருக்க கூடாதா அப்படின்னு. அப்ப திருமலை நம்பிகள் சொன்னேராம், திருமலையிலே சுத்தி பார்த்தேன், என்னை விட சாதாரணமானவன் அப்படின்னா நீச்சனேன் நிறைவொன்றுமில்லேன் அப்படின்னு நம்மாழ்வா சொன்ன மாதிரி, என்னை விட ஒரு நீச்சன் யாரும் இல்லை, அதனாலதான் நானே வந்தேன். அப்போ பாஷ்யக்காரரே கண் கலங்கினேன், ஆனால் அப்படி ஆழ்வாருடைய பாசுரங்கள் அப்படின்றது அது நம்ம வந்து கேட்கறதே ஒரு பாக்கியம். அதை வந்து அர்த்தானுசந்தானம் பண்ணி நம்ம கத்துண்டு பெருமாள் முன்னாடி கைங்கரியம் பண்றது அது அதை விட பெரிய பாக்கியம். அது அர்த்தானுசந்தானம் பண்றதுன்றது மூணாவது முக்கியம், அது ரொம்ப முக்கியம், அது அதை விட பெரிய பாக்கியம். அந்த அர்த்தானுசந்தானம் பண்ணதை அனுஷ்டானம் பண்றதுன்னு இருக்கு இல்லையா, நீச்சனே நிறை ஒன்றுமில்லேன் அப்படின்னா திருமலை நம்பிகள் தன்னையே காட்டுகிறேன், யாராவது சாதாரணமான ஒருத்தவன் அனுப்பக்கூடாதா, நீரே வரணுமா அப்படின்னா என்ன விட ஒரு சாதாரணமானவன் யார் அப்படின்னு சொல்றேன்னா, அப்போ பாஷ்யக்காரர் எப்படி அந்த மாதிரி குலசேகராழ்வார் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத ஆச்சாரியர்கள் நமக்கு அதை காமிச்சிருக்கா. அதனால இந்த பாசுரங்கள் எல்லாம் எப்படி நம்ம வந்து அர்த்தானுசந்தானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ண வேண்டும் அப்படின்றத நமக்கு காட்டி கொடுக்குறான். அதனால இங்கேயும் அந்த திருமலை நம்பிகள் அந்த பார்த்து பாஷ்யக்காரரை பார்த்து அந்த முட்டி போட்டு வராதேன்னு சொல்ற இடம் மோக்காளிமெட்டின்னு சொல்றான். அந்த இடத்துல பாஷ்யக்காருக்கு ஒரு சன்னதி உண்டாக்கியிருக்கான், அந்த குலசேகராழ்வார் படியா இருக்கணும்னு நினைச்சார் இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சன்னதி, நடந்து போற வழியிலேயே மோக்காளிமெட்டை அப்படின்னு அங்க ஒரு பெரிய கோபுரம் இருக்கும், அங்க வந்து பக்தர்கள் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு படியாவது முட்டி போட்டுட்டு மேல போவா, ஏன்னா அந்த இடத்துலதான் பாஷ்யக்காரரை நினைத்து திருமலை நம்பிகள் வந்து நடந்து வர சொன்னேன். அங்க பாஷ்யக்காரருடைய சன்னதியும் இருக்கும், பாஷ்யக்காரர் மூலவரை நம்ம சேவிக்கலாம், பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும், அப்பேற்பட்ட ஆச்சரியமான அந்த இடம் அங்கேயே இருந்துட்டு அந்த நெறியாக இருக்கிற இடமாக பார்த்து இருந்துட்டு குலசேகராழ்வார் ஆசைப்பட்டா போலே அங்க அவருக்கு சிஷ்யர்கள் ஒரு கோபுரத்தை ஒரு சன்னதியை நிர்மாணிச்சிருக்கா அப்படின்றது ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படி இருந்து கைங்கரியம் பண்றேர் அப்படி அப்படியே ஆழ்வார் அனுபவித்தபடி அப்படின்னு திருவேங்கடமுடியான பிரார்த்திக்கச்ச இந்த பாசுரத்துல நெறியாய் கிடக்கும் அப்படின்னா நிரந்தரமான வாசம், அது மட்டும் இல்லாம பரம பாகவதோத்தமர்கள் மேலே ஏறி நடந்து போகக்கூடிய அவளுடைய திருவடி தூளி தன் சிரசிலேப்படும் அப்படின்றது அதை பாக்கியமாக கருதுகிறேர் அப்படின்றது தான் இங்கு ஆச்சரியமான தாத்பரியம். அதே போல நம்மளும் திருவேங்கடமுடியான பிரார்த்தித்து பிற ஏறு சடையானும் பிரமனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி குறைமுடிப்பான் மறையானான் வெறியாகார்த்தன் சோலை திருவேங்கடமலை மேல் நெறியாக கிடக்கும் நிலையுடையே நாவேனே என்று பகவானை பிரார்த்தித்து ஸ்ரீ குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.